நான் எங்க தொடங்க, 8 வருஷத்துல 7 பசங்க, சாட்டில் 10 ரூபா காசு இல்ல, ஆனா ஃபைனான்ஸ் மேனேஜரோட ரொம்ப தொல்லை. செலவழிக்கிறோமா நாங்க, இப்ப ரொம்ப செலவழிக்கிறோமா, மியூசிக் இல்ல நாங்க ரொம்ப கலக்குறோமா, மியூசிக் இல்ல ரொம்ப கலக்குறோமா. கண்ணா மூச்சி ஹே ரே ரே ரே, கண்டுபிடி ஹே ரே ரே ரே ஹே, மிஸ் நீ எங்க, நீ போற போன் நம்பர் தராம போகாத. கண்ணா மூச்சி ஹே ரே ரே ரே, கண்டுபிடி ஹே ரே ரே ரே ஹே, மிஸ் நீ எங்க, நீ போற போன் நம்பர் தராம போகாத. மொய் பெல்லா மொய் பெல்லா அடிறா, மொய் பெல்லா மொய் பெல்லா காட்டுவோம் மியூசெல்லா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா அடிறா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா காட்டுவோம் மியூசெல்லா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா. அப்புறம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. They call me mama da valla vekka nalla vekkatta vaadi uthama putra mudanejila sutra adi kutra kathara illa tatra thukra unna nenachale ipa kattava kodavayo moduva mutuva nana ummaye pesuva adi kelluva kenduva unna thinam velava adi meduva thalava nana vitega ullava adi theriyada naathan mana kondavayo. Who the it's IFT, mana stepped in the game so differently, arpatam illama vandomma in the scene aati padikiruma pakkanakka podada yena ithukku pakkada chumalla villa kattada poi vathukal kottada bin balakka podada thambi pali nee attada yemekitti nee sindada vande chance kekkenjada naga vandala thirvilla osavilla priyama patak patik மொய் பெல்லா மொய் பெல்லா காட்டுவோம் மியூசெல்லா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா அடுறா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா காட்டுவோம் மியூசெல்லா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா. Jasmine under friends ila average, but a level in your magazine la front page sirichu murichu alichu nelinja, this is sign. Call me the daddy artist na asiriyar na adamaramana vaalkiye vaandirana yo genie avada genie sunna sariyana different but serious na single sana you be taking on my enak theriya kada unak pidikum padai ha kalafa uda irukku samatha nadai edupen periya valai maatina parappa okay ha white shirt short skirt sweet and shy full package of a serious crime balance on a lifestyle burn my call me babe why shy chow. Moi bella adira, மொய் பெல்லா மொய் பெல்லா காட்டுவோம் மியூசெல்லா, மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா மொய் பெல்லா